ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாயை நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாயை நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாயை நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயை நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாயை நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாயை நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கட நாதாரிய கவிதா கிருதகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஸ்துதி. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கட நாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஷ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிர யுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரவேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்த முத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜ நிகழிதம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதா தஸ்யை நமேதமிதம் பூயையே வாஸ்து பூயா. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த துடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைக்கு ஏழாவது பாசுரம் நோன்புக்கு வராம தூங்குற இன்னொரு பொண்ண எழுப்புற பாட்டு. கீசுகி சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் என்பாவாய் அப்படின்னா. ஆனை சாத்தன் அப்படின்னு சொல்லப்படுற வலியன் அப்படின்ற பறவைகள் கீசு கீசுன்னு சத்தம் போடுறதான் அது சொல்லி இங்க எழுப்புற. இந்த பட்சிகள் பேசுற சத்தம் பேச்சரவம் உனக்கு கேட்கலையா அப்படின்ற. ஒன்னு ரெண்டு பட்சியா இருந்தா பரவாயில்ல, கீசு கீசென்றெங்கும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பட்சிகள் கத்துறதே இன்னும் தூங்கின் இருக்கியே அதுங்களோட பேச்சரவம் உனக்கு கேட்கலையா. நிறைய பட்சிகள் பேசுறதுனால அது என்ன பேசுறதுன்னே எனக்கு புரியலன்னா உனக்கு என்ன பேசுறதுன்னு புரியவே வேண்டாம். நமக்கு அதோட பாஷை தெரியுமா அப்படின்னா நமக்கு பாஷையே தெரிய வேண்டாம். அது ஏதோ சொல்லிட்டு போறது, நான் வந்து கூட்டை விட்டு வெளில போறேன் நீ குழந்தைகளை பாத்துக்கோ நான் வந்து இற தேடின்னு வரேன்னு எதையோ சொல்லிட்டு போறது. நமக்கு பாஷை தெரியணும்னு இல்ல, ஆனா அந்த சப்தம் கேட்கறதோ இல்லையோ சந்தர்ப்பமிட்டு உனக்கு புரியாதா அப்படிங்கிற. அதாவது ராத்திரி வேளையில உப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு வெள்ளச்சக்கரைன்னு சொல்லுவாத. ராத்திரி மோர் சாதத்துக்கு சொல்லும் போது வெள்ளச்சக்கரை கொண்டு வா அப்படின்னா அப்ப உப்புதான் சொல்றான்னு அர்த்தம். அது வந்து சக்கரையை கொண்டு வந்து யாரும் போட மாட்டா. அந்த மாதிரி அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்ல, ஆனா இந்த சமயத்துல இந்த சப்தம் வருதுன்னா இதுக்கு என்ன விஷயமா இருக்கும் கார்த்தால ஆயிடுதுன்றது கூடவா உனக்கு தெரியல பேய்ப்பெண்ணே அப்படின்னா. ஆண்டாள் போய் இப்படி சொல்லுவளா, நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு சொன்னவ, நாங்கள் நம் பாவைக்குன்னு பாகவதர்கள் அப்படின்லாம் சொன்னவோ பேய்ப்பெண்ணேன்னு சொல்லுவாளா அப்படின்னா, ஆண்டாள் ஏன் அப்படி குறிப்பிட்டு சொன்னா அப்படின்னா அதுக்கு சுவாபதேசம் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அந்யாபதேசத்துல பாக்கும்போது பொதுவுல அரக்கிகள் தான் ராத்திரி முழுக்க தூங்காம இருந்து காலங்காத்தாலும் தூங்குவாளாம். ராத்திரி முழுக்க அவா தூங்க மாட்டான், ராத்திரி எல்லாம் இரவுல அலையறவாவா. ராமாயணத்துல பார்த்தோம்னா சீத்தையும் ஹனுமானும் பேசின்னு இருக்கா. ஹனுமானவர் ரொம்ப சின்ன வடிவத்துல உட்காந்து பேசுற, சீத்தை ஏதோ பேசறான்றது அங்க இருக்கிற அரக்கிகளுக்கெல்லாம் தெரியறது. அது ரொம்ப காலங்கத்தால வேலை இல்ல அப்படிங்கறதுனால கொஞ்சம் அவளுக்கு மயக்கமா இருக்கு. அது ராத்திரி முழுக்க அவ அலைஞ்சிட்டு அந்த காலங்கத்தால வேலையில தூங்குறா. அப்படியும் அந்த ஒரு தூக்க கலக்கத்திலயும் அவளுக்கு தெரியுது சீத்தை ஏதோ பேசுறா யார்கிட்டயோ பேசுறான்னு. அடுத்த நாள் லங்க தீக்கரைக்கு ஆன உடனே ராவணன் கிட்ட சொல்றா, ராத்திரி எல்லாம் சீத்தை யாரோடையோ பேசியிருந்தா, ஒரு குட்டியா ஒரு குரங்கு இருந்தது மாதிரி இருந்தது அதோட பேசியிருந்தா அப்படின்னு சொல்றா. அப்போ அதனால ஆண்டாள் இங்க என்ன சொல்றா, அந்த ராட்சசிகள் தூங்குற நேரத்துல கூட யாரோ பேச்சரவம் கேட்ட உடனே முழிச்சுட்டு இருக்கா, யாரோ ஒருத்தர் அங்க வந்தா அங்க பேசினான்னு ராவணன் கிட்ட சொல்ற அளவுக்கு அவளுக்கு தெரியறது. அந்த ராட்சசிகளை விட கூட நீ மோசமா இப்படி தூங்கின் இருக்கியே அப்படின்றான். பிரேதான் பூத கணாஸ்டாரியன்னு பூத பிரேத பிசாசு வகையில இருக்கிறவா தான் இந்த மாதிரி தூங்குவா, இந்த மாதிரி ஒரு மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருப்பா, அதனால பேய் பெண்ணே அப்படின்னா. சரி, வீட்டுக்கு வெளில இருக்கிற இந்த பறவைகளோட சத்தம் இதெல்லாம் தான் உனக்கு கேட்கல அப்படின்னா, ஆத்துக்குள்ளே ஒரு சத்தம் வருதே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிற. காசும் பிறப்பும் அப்படின்னா நகைகளை, நகை வகையராக சொல்றது, பிறந்ததுலேந்து அணியற நகைகள்ன்றது ஒரு வகை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அணியற நகைகள்ன்றது ஒரு வகை. அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னா நித்தியாபரணம்னு பெண்கள் வந்து கண்டிப்பா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அணிய வேண்டிய நகைகள்னு திருமங்கல்யம், மெட்டி, மூக்குத்தி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்த ஒரு வகை வந்து சாமானிய ஆபரணம்னு, அதாவது இன்னொருத்தர் ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போகும்போது நம்ம அணிய வேண்டிய ஆபரணங்கள் சாமானிய ஆபரணம். சோ நித்திய ஆபரணம்னு ஒண்ணு, சாமானிய ஆபரணம்னு ஒண்ணு, விசேஷ ஆபரணம்னு ஒண்ணு. நம்மாத்துல ஏதான விசேஷங்கள் நடக்கும் போது அணிய வேண்டிய ஆபரணம்னு நகையே இவ வந்து சில பேர் ரெண்டு வகையா பிரிக்கிற, அணிய பிறந்ததுல இருந்து அணியற நகை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அணியன்ற நகைன்னு சில வியாக்கியார்த்தாக்கள் நித்தியாபரணம், சாமானிய ஆபரணம், விசேஷ ஆபரணம்னு பிரிக்கிறா. ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த ஆயர் குலத்துல இவாள்லாம் வந்து அணியற அந்த கொலுசு, வளையல், காசு மாலை இதெல்லாம் வந்து தயிர் கடையும் போது சப்திக்கிறது. ஏன் சப்திக்கிறதுனா, கோகுலத்துல வந்து தயிர்ன்றது அவ்வளவு கெட்டியா இருக்கும். மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுனு மத்தர் அப்படின்ட்டு நம் சுவாமி சாய்க்கிறார். அந்த மத்து போட்டு அந்த கடையும் போது அவ்வளவு கெட்டியா இருக்கிறதுனால இவ கஷ்டப்பட்டு கடையணும். அதனால இவளோட உடம்புன்றது கம்ப்ளீட்டா ட்விஸ்ட் ஆகும். அதனால என்ன ஆகும்னா, அந்த நகைகள்லாம் சப்தம் இடுறது. அந்த சப்தம் கூட உனக்கு கேட்கலையா அப்படிங்கிற. இப்போ இது அந்த நகை சப்தம் அவ்வளோ கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இவாளோட நறுங்குழல்லேந்து வரக்கூடிய வாசனை. ஏன்னா இவாள்லாம் வந்து தயிர் கடையும் போது முடியெல்லாம் அதுல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நன்னா தலைய வாரி பின்னிட்டு பூச்சூட்டின்னு தான் இவாள்லாம் தயிர் கடைவாளும். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை அது கூட உனக்கு தெரியல. உன்னோட இதுக்குதான் உனக்கு சப்தம் தான் காதுல கேட்கல அப்படின்னா கூட மூக்குக்கு வாசனை கூடவா தெரியல. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அந்த அவளோட குழலே அவ்வளவு வாசனை, அதுல பூச்சூடின்னு இருக்க அதனால வேற வாசனை, அது கூடவா உனக்கு அந்த சப்தம் கூடவா கேட்கல அப்படிங்கிற. நம் திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த இந்த சிச்சுவேஷன் அப்படியே நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டின மாதிரி நமக்கு மடல்ல கொடுத்துருப்ப. ஆங்கொரு நாள் ஆய்ப்பாடி சீரார் கலையல்குள் சீரடி செந்து வருவாய், வாரார் வனமுலையாள் மத்தார பற்றி கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய். இதுக்கு நமக்கு தனியா ஒரு வியாக்கியானமே வேண்டாம், அது அப்படியே நமக்கு புரியற மாதிரி அவ்வளோ அழகா கொடுத்துருக்கார். ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய், சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாரால் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை போரார் வேர்க்கண் மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அப்படின்ற. அவ கஷ்டப்பட்டு அப்படி இடைநோவ அவ அத்தனை கஷ்டப்பட்டு தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டு வந்த வெண்ணெய வேற ஒரு பாத்திரத்துல வச்சு அதை நாரார் உரியேற்றி மேல ஏத்தி வச்சுட்டு நன்கமைய வைத்ததனை, நன்னா வச்சுட்டுமாக்கோன்னு நினைச்சுண்டு அவ அந்த பக்கம் போறா. போந்தனையும் பொய்யுறக்கம் தூங்குற மாதிரி நடிச்சுண்டு அவ அந்த பக்கம் போன உடனே தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி, தன் கை உள்ள எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு எக்கி கஷ்டப்பட்டு உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி முழுக்க அந்த வெண்ணெய சாற்றுறார். அதோட விட்டாலும் பரவாயில்ல, அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானை கண்டவளும் வாராத்தான் வைத்தது காணாள் அப்படின்னு. பக்கத்துல இருக்கிற மோரை உருட்டி விட்டுருக்க, அங்கேந்து அவ திருப்பி வந்து பார்த்தா வைத்தது காணாள், ஒன்னுத்தையுமே காணும், மோர் மட்டும் கீழே முழுக்க சதறிருக்கு. எதுக்குடா சரி நீ அந்த வெண்ணையதான் சாப்பிட்ட, எதுக்குடா இந்த மோர் எப்படி கொட்டி வச்சிருக்க அப்படின்னா, அதுக்கு வந்து வியாக்கியானத்துல சொல்றா, பார்க்கடல்ல படுத்துன்னு பாத்திருக்கேன் எப்படி இருக்கும்னு, மோர்கடல்ல இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் மோரை உருட்டி விட்டேன் அப்படின்னு வரும். யசோத வந்து தயிர் கடையும் போது சொர் சொர்னு அதுல இருந்து சத்தம் போறோம். அந்த தயிர் கடையும் போது கிருஷ்ணன் வந்து கிட்ட இருந்து எட்டி எட்டி பாப்பாராம், அந்த எப்ப வெண்ண வரும் உடனே அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதனால யசோத கூப்பிட்டு சொன்னாலாம், இதுல சொரையன்னு ஒரு ராட்சசி இருக்கா, சொர் சொர்னு சத்தம் வருது பாரு, சொரையன்னு ஒரு ராட்சசி இருக்கா, அதனால நீ இந்த பக்கமே வராது, அந்த பக்கம் போயிடு அப்படின்னாலாம். ஏதோ ராட்சசின்னா இது பயந்துபடுமா? கிருஷ்ணருக்கு ஒரே டவுட், நம்மளுடைய எந்த அவதாரத்திலயுமே சொரையன்ற ராட்சசி பேர் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, இது என்ன அம்மா புதுசா சொல்றா அப்படின்ட்டு. சரி கிருஷ்ணா அந்த பக்கம் போயிட்டானாக்கோன்னு நினைச்சுன்னு இவ இந்த பக்கம் போயிட்டா, இவ இந்த பக்கம் போன உடனே அங்கேருந்து வந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ட. அங்கேருந்து யசோதா வந்து பாக்குற, எங்கடா வெண்ணெயை காணும் அப்படின்னா, நீ சொன்னிய சொர் சொர்னு ஒரு சொரையன்னு ஒரு ராட்சசி, அந்த ராட்சசி வந்து அந்த வெண்ணெயை சாட்டா, அதனால அந்த ராட்சசி நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்ன்றது. அடுத்த தடவை அவ வந்து திருப்பி கடையணும் அப்படின்னு வரும்போது அந்த மத்த அதுல குத்தரா, ஏன்னா தயிர் அவ்வளவு கெட்டியா இருக்கு, மத்த அதுல குத்தும் போது கும் கும்னு சத்தம் வருது. உடனே கிருஷ்ணன் சொல்றாராம் அவ அம்மா கிட்ட, பத்தியா இதுல கும் கும்னு ஒரு ராட்சசன் இருக்கான், நீ பயந்து பய நீ நகுந்துக்கோ, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்றாராம். அந்த மாதிரி இவங்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது, வெண்ணெய்க்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவான் கிருஷ்ணன் அப்படிங்கறதுனால. நாதசிய நந்த பவனே நவநீத நாட்டியம்னு வரணும் சுவாமி, டான்ஸ் கூட ஆட தயாராயிடுவான், நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன், ஆனா அந்த வெண்ணெய் எனக்கு தான். அப்பேற்பட்ட அந்த அந்த தயிரரவம், அதாவது எதுக்கு இத சொல்ற ஆண்டாள் அப்படின்னா, தயிரரவம் சொல்லி இதெல்லாம் சொல்லும் போது நமக்கே இத்தனை விஷயம் ஞாபகம் வருது கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டு. இந்த உள்ள இருக்காளே இவகிட்ட தயிரரவம் சொன்னா இவளுக்கும் உடனே ஒரு ஞாபகம் வந்துருமே, ஓடி வந்துடுவிழாக்கும்னு நினைச்சிருந்து அவ சொன்னா. ஆனா அதுக்கு அவ பதில் சொல்றாளாம், ஆமா கோகுலத்துல எப்ப பார்த்தாலும் தான் தயிர் கடையறா, நானா சொல்றேன் உங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு, பெரியாழ்வார் சொல்லிருக்கார், முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெயின்னு, முப்போதும் அவளுக்கு இதுதான் வேலை, அதனால கார்த்தால் ஆயிடுதுன்னு சொல்லிட முடியுமா, எப்ப பார்த்தாலும் தான் அவ கடையறா அப்படின்னு. இப்போ ஆண்டாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பேய் பெண்ணே அப்படின்னு திட்டினா நடக்கல, கெஞ்சி கேட்டா நடக்கல, அடுத்த அஸ்திரத்தை பிரயோகிச்சா, நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு கொஞ்சி பாக்கறா. இப்போ நாயக பெண் பிள்ளாய், அதாவது நாயகனோட பிள்ளை, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நீ, உங்க ஆத்துல வேலைக்காரி தயிர் கடையறா போல இருக்கு, அதனால உனக்கு கிருஷ்ணன் ஞாபகம் வரல, ஆனா இவ்ளோ கூட்டமா நாங்க வந்திருக்கோம், இந்த கூட்டத்துக்கு நடுநாயகமா இருக்க வேண்டிய ஒனி, அவ்வளவு முக்கியமான ஒனி, நீ வர வேண்டாமா அப்படின்னு கொஞ்சி பாக்குறான். சரி இதெல்லாம் விடு, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அந்த பெருமாளை பத்தி நாங்க சொல்றோம், கேசவனை பத்தி சொல்றோம், அப்ப கூட நீ எழுந்து வரமாட்டியா அப்படின்னு கேக்குறா. கேசின்ற அரக்கனை கொன்னதுனால பெருமாளுக்கு கேசவன் பேர். அது ஏன் இங்க சொல்றா அப்படின்னா, 14,000 ராட்சசர்களை வந்து ராமன் ஜனஸ்தானத்துல கொன்னுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சீதை ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டாளாம். அந்த மாதிரி கேசின்ற அரக்கனை கொன்ற கேசவன்னு சொன்ன உடனே இவ ஓடி வந்துருவளாக்கும் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு நப்பாசு, அதனால கேசவனை பாடவும் அப்படின்னா. இன்னொன்னு என்னன்னா, மார்கழி மாசம்ங்கிறது கேசவனுக்கானது, 12 மாசத்துக்கு 12 நாமா, பெருமாளோட 12 நாமாவும் ஒரு ஒரு மாசத்துக்கு ஈக்குவேட் பண்ணுவா. அந்த மாதிரி பார்க்கும்போது மார்கழி மாசம்ன்றது கேசவனுக்கானது, அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படிங்கிற. அழகான கூந்தலை கேசத்தை உடையவன் கேசவன். இப்போ இங்க வாசனருங்குழல் அப்படின்னு சொன்னாதான் வரமாட்ட, ஆய்ச்சியர்களோட கூந்தல சொன்னாதான் வரமாட்ட, நாராயணனோட கேசத்தை சொன்னாலாவது இவ வருவளான்னு எண்ணோ, அதனால கேசவனை பாடவும் அப்படின்னா. சதுஷ்சக்கரம் நமசியாமி கேசவம்னு 4 கையிலயுமே சக்கரம் வச்சுட்டு இருக்கிறவன் தான் கேசவன். 4 சக்கரம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒருவேளை பயந்தாவது வந்துட மாட்டாளோன்னு நப்பாச கேசவனை பாடவும்னா. க அப்படின்ற சப்தமானது பிரம்மனை குறிக்கிற வார்த்தை, ஈசன் அப்படிங்கிறது சிவனை சொல்ற வார்த்தை, கான்ற பிரம்மனுக்கான தந்தை ஈசனுக்கான பாட்டன்றதுனால கேசவன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். எல்லாருக்கும் நாயகனாய் அமைந்தவன் கேசவன், இவாளுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய நாயகனாய் அமைந்தவன் கேசவன், நீயோ நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருப்பான், அவன் நாயகன் நீ நாயகி அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்தவளுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுறது, உடனே அவளுக்கு ஒரு வெக்கமும் வந்துடுறது. அதை இவா இந்த ஜன்னல் வழியா பாத்துடுறா. உடனே ஆண்டாள் சொல்றா, தேசமுடையாய் அப்படிங்கிறா. சேசமுடையாய் அப்படின்னா பிரகாசத்தை உடையவளே அப்படின்னு அர்த்தம். என்ன பிரகாசம் அப்படின்னா, இவளுக்கு அந்த நாயகனோட சேர்த்து சொல்லிட்டதுனால இவளுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பிரகாசத்தோட வெளியில வா அப்படிங்கிற. ஆனா எப்படி வரணும், தேசமுடையாய் நீ ஒளி பொருந்தியவதான், ஆனா அதுக்காக அப்படியே வந்துடாத, தாரை லக்ஷ்மணன் முன்னாடி வந்தா மாதிரி போக அடையாளங்களோட வராதன்ற. அது என்ன தாரை லக்ஷ்மணன் முன்னாடி வந்தது அப்படின்னா, ராமன் வந்து இந்த காலம் இந்த காலம்லாம் போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து சீதையை தேடலாம், நீ இப்ப கிளம்பி போ சுக்ரீவான்னு அனுப்பிச்சு வைக்கிறார். சுக்ரீவன் கொஞ்ச நாள் ஆன உடனே மறந்து போயிடுறார், வரவே இல்லை. அப்போ ராமன் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்ட, நீ போய் சுக்ரீவன் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டுண்டு வா அப்படிங்கிற. சுக்ரீவன் அரண்மனைக்கு லக்ஷ்மணன் போற, போனா தாரை தான் வந்து கதவை திறக்கிறான். முதல்ல போய் சிறிய திருவடி கிட்ட சொல்ற, சிறிய திருவடி உள்ள போய் குரல் கொடுக்கிறார் சுக்ரீவன் கிட்ட, இந்த மாதிரி லக்ஷ்மணன் கோபமா வந்திருக்கார் அப்படின்னு. கோபமா வந்திருக்காருன்ன உடனே சுக்ரீவனுக்கு பயம் வந்துடுறது, உடனே தாரை அனுப்புறார், நீ போய் முதல்ல சமாதானப்படுத்துன்னு. பயங்கர கோபமா வந்த லக்ஷ்மணன் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கார், தாரை அங்கேருந்து வர அவ வந்து பயங்கரமா கல் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா அவளுக்கு அது அவளோட ராஜ்யத்துக்கு அது பரவாயில்ல, அதனால அவ போதையில அங்கேருந்து வர அவ நடந்து வர வர ஒரு ஒரு ஆபரணமா கழண்டு விழருது, அவளுக்கு அது கூட தெரியவே இல்லை. அந்த மாதிரி வர இவர் லக்ஷ்மணன் வந்து நேர நிமிந்து கூட பாக்கல, கீழே குனிஞ்சுண்டு பேசுற. உடனே அவ கேக்குறா, கோபமா ராமனுக்கா, ராமனுக்கு கோபமே வராதே, எப்படி கோபம் வரும், அவர் கோபப்படவே மாட்டாரேன்னு. உடனே லக்ஷ்மணனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி தார வந்தாலே அந்த மாதிரி நீ எழுந்து வந்துடாத, இங்க நீ ஒன்ன சரி செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்றா. ஆக தேசமுடையாய் திறவேலோ அப்படின்னா, போன பாசுரத்துல இதோட உட்கருத்துன்னு பார்த்தோம்னா, ஒண்ணுமே தெரியாதவளை எழுப்பி ஹரின்ற பேரை சொல்லி கொடுத்தா, அதுதான் போன பாசுரத்தோட சுவாபதேசம். என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணுமே தெரியாத, ஏதாவது நம்மள மாதிரி இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாம் வகை வகையா பிரிக்கிறார், ஒண்ணுமே தெரியாது சைஃபர்லேருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீவாத்மாக்கள் அவளுக்கு போன பாசுரம். பிள்ளாய் அப்படின்னு அதனாலதான் கூப்பிட்டா, குழந்தை ரொம்ப பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிறவ, அதனால என்ன சொன்னா ஹரின்ற பேரை சொல்லு, உள்ளம் குளிர்ந்து அப்படின்னு சொன்னா, அதனால மனசானது குளிரும்னு. இப்போ இந்த இந்த பாசுரத்துல வந்து நாயக பெண் பிள்ளை அப்படின்னா, நாயக பெண் பிள்ளைன்றது என்னது அப்படின்னா, இவளுக்கு பக்தி எல்லாம் தெரியும், பாகவத சம்சர்க்கம்ன்றது எவ்வளவு வசத்தின்னு எல்லாம் தெரியும் தெரியும், ஆனா அதுல ஒரு தெளிவான ஞானம் இல்லாம இருக்கிறவ, ஒண்ணுமே தெரியாதவா ஒரு வகைன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அறகுறையா தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவாள அந்த ஜீவன்களை தட்டி எழுப்புற பாசுரம் இது. இங்க சொல்லக்கூடிய பேச்சரவம் அப்படின்ற சப்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திவ்ய பிரபந்தங்கள் மாதிரியான ஸ்ரீசுக்திகள், அதெல்லாம் இவாளுக்கு தெரியும். அதாவது திவ்ய பிரபந்தம் சொன்னா அது எவ்வளவு வசதின்னு தெரியும், அதுல எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும், அந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கக்கூடிய ஜீவன்கள். காசும் பிறப்பும் அப்படின்னா, காசும் அப்படின்னா வேதம், பிறப்பும்ன்றது வந்து இந்த இடத்துல இதிகாச புராணங்கள், இந்த வேதம் இதிகாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இருக்கு, இத வந்து தனித்தனியா படிக்க கூடாது, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்த்து படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச ஞானமுடைய வாய்வா. அதனாலதான் அங்க பேய் பெண்ணேன்னு சொன்ன. அதோட சுவாபதேசம் என்னன்னா, வேதத்தை கத்துண்டு மறந்தாலோ அல்லது வேதத்தை தப்பா சொன்னாலோ பேய்க்கு சமம்ன்றதுனாலதான் இங்க நீங்க உனக்கு தெரியும், ஆனா உனக்கு அதை கரெக்டா இன்டர்பிரேட் பண்ண தெரியல, கரெக்டா ஈக்குவேட் பண்ண தெரியலங்கிறதுனாலதான் பேய் பெண்ணேன்னு அங்க சொன்னான். ஆக இந்த வேதம் ஒன்னு சொல்றது, இதிகாச புராணங்கள் ஒன்னு சொல்றது, ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்து அந்த அந்த ரெண்டுத்தையுமே வச்சு மத்தா இப்ப கடையணும். ஆனா அதுக்கு நமக்கு யார் உதவி பண்ணுவா அப்படின்னா, வாச நறுங்குழல் ஆச்சாரியன், ஆச்சாரியன் மூலமாக பெற்ற ஞானம், அந்த வாசமான அந்த ஞானத்தை அந்த ஆச்சாரியன் கிட்டேந்து ஞானத்தை வாங்கிண்டு, உனக்கே நன்னா தெரியும் திவ்ய பிரபந்தம் எவ்வளவு வசதின்றது, வேதம் என்ன சொல்றது, இதிகாச புராணம் என்ன சொல்றதுன்னு, இதை எல்லாத்தையும் போட்டு மத்து ஓசை அப்படிங்கறது மதனம், இப்ப அதை போட்டு நீ கடையணும். இப்படி நீ கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சு அதுல தெளிஞ்சு தெளிஞ்சு உனக்கு வெண்ணையா கடக்கிற சாறு என்ன அப்படின்னா, அந்த சாறு தான் அந்த நாராயணன் மூர்த்தி. அந்த நாராயணன் மூர்த்தியை நீ தெரிஞ்சுண்ட உடனே என்ன ஆவன்னா, உனக்கான ஞானமானது பிறக்கிறது. அந்த ஞானம் பிறந்த உடனே உனக்கு ஒரு ஜோதிஷ் கிடைக்கிறது. அந்த ஜோதிஷதான் இந்த இடத்துல தேசமுடையாய் அப்படின்னு ஆண்டாள் வந்து குறிப்பிடுறா. ஆக இந்த சப்தங்கள் எல்லாம் என்னது அப்படின்னா, அரவம்னு சொல்ற பேச்சரவம்னு சொல்ற சப்தங்கள் எல்லாம் ஸ்ரீசுக்திகள்ங்கிறதுனால அதுக்கு ஒரு ஏத்தத்தை கொடுக்கறா. இந்த கீச்சு கீச்சு அப்படின்னு கீசு கீசென்று அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு அழகான ஒரு வியாக்கியானம் என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப ஆத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் செல்லமா சொல்லும் போது ஒரு நிக்நேம் வச்சு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கிருஷ்ணா அப்படின்றவனை கிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி, கீசு கீசுன்றது கிருஷ்ணனை சொல்ற வார்த்தை, அது வந்து ஒரு செல்லத்தினால சொல்ற வார்த்தை அப்படிங்கிற மாதிரியான வியாக்கியானமும் உண்டு. ஆக இந்த மாதிரி பேச்சரவம் எல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, திவ்ய பிரபந்தங்கள் மாதிரியான ஸ்ரீசுக்திகளை குறிக்கிறது. அதுல நம்மளோட ஞானத்தை ஆழ்வார் மூலமா ஆச்சாரியன் மூலமா நமக்கு கிடைச்ச ஞானத்தை வச்சு நம்ம கடைஞ்சா நமக்கு கிடைக்கிற சாரு யாருன்னா பெருமாள் நாராயணன் மூர்த்தி அப்படின்னு தெரிஞ்ச உடனே நமக்கான அந்த ஞானமானது கிடைக்கிறது, நமக்கு அந்த ஜோதிஷ் கிடைக்கிறது, அதனால தேசமுடையாய் அப்படின்னு ரெண்டாவது பொண்ண இங்க ரெண்டாவது விதமான ஜீவாத்மாவை இங்க தட்டி எழுப்புறா ஆண்டாள் இந்த பாசுரன் மூலமா அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறேன். நடிகர் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.